அத்தியாயம் 22. மோட்சத்தை அடைந்தனர். இருவரும் மறுகரையை அடைந்தார்கள். அங்கே ஒளி வீசும் ஆடை தரித்திருந்த இருவரும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். பயணிகளை அன்போடு வரவேற்றார்கள். மோட்சம் ஒரு மேன்மையான குன்றின் மீது இருப்பதை நான் என் கனவில் கண்டேன். பயணிகள் ஒளி வீசும் ஆடை தரித்தவர்களுடன் சேர்ந்து மோட்சத்தை நோக்கி நடந்தார்கள். வாசலை நெருங்கியவுடன் மோட்சத்தின் தூதர்கள் அவர்களை எதிர்கொண்டு வந்தார்கள். இவர்கள் இருவரும் பூமியில் வாழும்பொழுது ஆண்டவரை நேசித்தவர்கள். எல்லாவற்றையும் அவருடைய நாமத்திற்கென்றே விட்டுவிட்டார்கள் என்று கிறிஸ்தியானும் நம்பிக்கையும் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். எக்காலம் வாசிப்பவர்கள் எக்கால தொனியோடு அவர்களை வரவேற்றார்கள். பயணிகள் இருவரும் வாசலை அடைந்தார்கள். அங்கேதான் இரண்டாவது சோதனை இருந்தது. அடையாள சுருள் எங்கே என்ற கேள்வி கேட்கப்பட்டது. உடனே இருவரும் தங்களிடம் கொடுக்கப்பட்டிருந்த சுருளை எடுத்து கொடுத்தார்கள். அவை ராஜாதேவிடம் கொண்டு போகப்பட்டன. அவற்றை சோதித்த அவர் இந்த சுருள்களை கொண்டு வந்தவர்கள் எங்கே என்று கேட்டார். வாசல் அண்டை நிற்கிறார்கள், அவர்களை உள்ளே அழைத்து வாருங்கள், அவர்கள் உள்ளே நுழைய தகுதியுள்ளவர்களே என்று தீர்ப்பளித்தார் ராஜாதி ராஜா. கதவு திறக்கப்பட்டது. கிறிஸ்தியான் நம்பிக்கை இருவரும் மோட்சத்துக்குள் நுழைவதை நான் என் கனவில் கண்டேன். இதோ அவர்கள் நுழைந்தவுடன் அவர்கள் உருவம் மாறியது. அவர்கள் முகம் பிரகாசித்தது. அவர்கள் பொன் போல ஒளி வீசும் ஆடை அணிந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் தலையில் பொன்முடி சூட்டப்பட்டது. ஆண்டவரை துதித்து பாட கிண்ணரம் கொடுக்கப்பட்டது. மோட்சத்தின் மணிகள் எல்லாம் ஒளியெழுப்ப எங்கும் பாடல் தொனி. ஆண்டவருடைய மகிழ்ச்சிக்குள் பிரவேசிங்கள் என்ற கூறல் எழுப்பியது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாவதாக என்ற பாடலை பாடி அனைவருமாக ஆண்டவரை துதித்தார்கள். வெளிப்படுத்தல் 5:13.